கண்களும் உன் பார்வையும் உன் காதலை சொல்லுதே, என் மூச்சிலும் என் நெஞ்சிலும் என் காதலின் நினைவுகள் வலிகளால் கொள்கிறாய். என் காதலை சொல்கிறேன் உன்பில் காதலா தொடுகிறேன். எந்த வலிகளை புரிந்து கொள் உந்தன் முகத்திலும் உன் சிரிப்பிலும் என் காதலின் கனவுகள், என் உதடிலும் என் பேச்சிலும் என் காதலின் உள்ளுணர்வுகள். Thank you.